ഭക്തജനാർത്തിയന്തു പിതൃത്വമന്യേഷു അവിചാര്യതൂർണം സ്തംഭേ അവതാരഃ തമനന്യലഭ്യം ലക്ഷ്മീനൃസിംഹം ശരണം പ്രപദ്യേ അഹോബിലെ ഗാരുഡശൈലമധ്യേ കൃപാവശാത് കൽപ്പിതസന്നിധാനം ലക്ഷ്മ്യാസമാലിംഗിത വാമഭാഗം ലക്ഷ്മീനൃസിംഹം ശരണം പ്രപദ്യേ യോ നിത്യമച്യുതപദാംബുജ യുഗ്മരുക്മ യാമോഹതസ്തതിതരാണി തൃണായമേനെ അസ്മദ്ഗുരോ ഭഗവതോസ്യ ദയൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ ശ്രീമാൻ വേങ്കട നാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രപദ്യേ നിരവധ്യാനാം നിഷദ്യാം ഗുണസമ്പദാം ശരണം ഭവ ഭീതാനാം ശഠഗോപമുനീശ്വരം ശ്രീരംഗേശയതീന്ദുനാ കരുണയാ അസൌസ്യാദിതി പ്രേക്ഷിതം ഖ്യാതശ്രീനരസിംഹ കാരിജമുനീപാദാംബുജേന്ദിന്ദിരം ദാന്തി ക്ഷാന്തി ദയാദിഭിഃ ശുഭഗുണൈർഭാന്തം ബുധാഗ്രേധരം ശ്രീമദ്രംഗശഠാരി യോഗിനൃപതിം ശ്രേയോനിധിം സംശ്രയേ ശ്രീമച്ഛ്രീരംഗപൃഥ്വീശ്വര ശഠരിപുണാസംയമീന്ദ്രേണ ദൃഷ്ടം ന്യസ്താത്മാനം നൃഹുംഹേ നരഹരിഷഠജിത് യോഗിനേതു പ്രസാദാത് പ്രാജ്ഞം ശ്രീരംഗകാരി പ്രഭവ യതിപതേ പ്രാപ്തലക്ഷ്മീനൃസിംഹാസ്ഥാനം സേവേ യതീന്ദ്രം സകലഗുണനിധി വീരരഘ്വീക്ഷതാരി ശ്രീരംഗനാഥ ശഠഗോപയതീന്ദ്രദൃഷ്ടം ലക്ഷ്മീനൃസിംഹശഠജിത് കരുണൈകപാത്രം ശ്രീരംഗവീരരഘുരാട് ശഠഗോപഹൃദ്യം വേദാന്തദേശികയതീന്ദ്രമകം പ്രപദ്യേ ശ്രീമദ്രംഗഷഠാരി സംയമിവരാത് ലബ്ധാഗമാന്തദ്വയം ശ്രീമദ്വീരരഘുദ്വാദ്യ ശഠജിത് പാദാരവിന്ദാശ്രയം ശ്രീമദ്വേദവദംശദേശിക യതേ കാരുണ്യവീക്ഷാസ്പദം സേവേരംഗധുരീന ശാസനവശം നാരായണം യോഗിനം ശ്രേയോനിധികൃപാപാത്രം ന്യായവേദാന്തകോവിദം വാധൂലവംശതിലകം മാനിവാസമഹം ഭജേ കൃഷ്ണനർത്തനവദ്രമ്യം യസ്യ ഗീതാപ്രബോധനം നൃസിംഹരാഘവാര്യം തം സാരധാരജ്ഞമാശ്രയേ പുഷ്യനക്ഷത്രസഞ്ജാതം ഭരണാത് ഭരതോപമം നൃസിംഹരാഘവാര്യം തം സാരധാരജ്ഞമാശ്രയേ വാധൂലവംശതിലകം മാനിവാസപ്രിയം സുതം ദയാനിധിം വേദനിധിം രഘുനാഥാര്യമാശ്രയേ ശ്രീശ്വരോവാച വൃത്തോത്പുല്ലവിശാലാക്ഷം വിപക്ഷക്ഷയദീക്ഷിതം നിനാദത്രസ്തവിശ്വാണ്ഡം വിഷ്ണുമുഗ്രം നമാമ്യഹം സർവൈരവദ്യതാം പ്രാപ്തം സബലൗഘം ദിതേ സുതം നഖാഗ്രൈഹി ശകലീചക്രേ യസ്തം വീരം നമാമ്യഹം പദാവിഷ്ടബ്ധപാതാളം മൂർദ്ധാവിഷ്ട ത്രിവിഷ്ടപം ഭുജപ്രവിഷ്ടാഷ്ടദിശം മഹാവിഷ്ണു നമാമ്യഹം ജ്യോതീംഷി അർക്കേന്ദുനക്ഷത്ര ജ്വലനാദീന്യനുക്രമാത് ജ്വലന്തി തേജസായസ്യ തം ജ്വലന്തം നമാമ്യഹം സർവേന്ദ്രിയൈഃ അപി വിനാ സർവം സർവത്ര സർവദാ யோஜானாதி நமாம் வியாத்யம் தமகம் சர்வதோமுகம் நரவது சிம்மவச்சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனஹ மகாசதம் மகாதமுஷ்ட்ரம் தம் ரிசிம்ஹம் நமாம்யஹம் எந்நாமஸ்மரணாத் பீதாஹ பூதவேதாள ராட்சசாஹ ரோகாத்யாஷ்ச ப்ரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யஹம் சர்வோபி யம் சமாஶ்ரித்ய சகலம் பத்ரமஸ்னுதே ஸ்ரியா ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம் சாக்ஷாத் ஸ்வகாலே சம்ப்ராப்தம் மிருத்யும் சத்ருகணான்விதம் பக்தானாம் நாஷயேத்யஸ்து மிருத்யுமிருத்யும் நமாம்யஹம் நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாய ஆத்மநிவேதனம் த்யக்த துக்கோகிலான் காமான் அஷ்ணந்தம் தம் நமாம்யஹம் தாசபூதாஹ ஸ்வதஸ்வரூபேக்யாத்மானஹ பரமாத்மனஹ அதோஹமபி தே தாசஹ இதி மத்வா நமாம்யஹம் சங்கரேண ஆதராத் ப்ரோக்தம் பதானாம் தத்துவ நிர்ணயம் த்ரிசந்த்யம் யஃ படேத் தஸ்ய ஸ்ரீர்வித்யாயுஷ்ச வர்த்ததே ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரநக வஜ்ரதமுஷ்ட்ர கர்மாஷயான் ரம்பய ரம்பய தமோக்ரசக்ரச ஸ்வாஹா அபயமபயம் ஆத்மனி பூயிஷ்டாஹ சஹஸ்ராதித்ய சங்காசம் சஹஸ்ரவதனம் பிரபும் சஹஸ்ரதம் சஹஸ்ராரம் பிரபத்யேகம் சுதர்ஷனம் ஹசந்தம் ஹாரகேயூர முகுடாங்கத பூஷணம் பூஷணைர் பூஷிததனும் பிரபத்யேகம் சுதர்ஷனம் ஸ்ராகார சகிதம் மந்திரம் பட்டந்தம் சத்ருநிக்ரஹம் சர்வரோக பிரசமனம் பிரபத்யேகம் சுதர்ஷனம் ரணத்கிங்கிணிஜாலேன ராட்சசக்ரம் மகாத்புதம் வியாப்தகேஷம் விரூபாக்ஷம் பிரபத்யேகம் சுதர்ஷனம் ஹுங்கார பைரவம் பீமம் பிரணதார்த்திஹரம் பிரபும் சர்வபாப பிரசமனம் பிரபத்யேகம் சுதர்ஷனம் ஃபட்காராந்தமனிர்தேஷ்யம் மகாமந்திரேண சம்யுதம் சுபம் பிரசன்னவதனம் பிரபத்யேகம் சுதர்ஷனம் ஏதைஷ்யத்பிஸ்துதோ தேவஹ பிரசன்னவதனஸ்வராட் ரக்ஷாம் கரோதி சர்வாத்மா சர்வத்ர விஜயீ பவேத். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிடக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமூடருத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராதரிக்ஷை கதீட்சே ஸ்ருதிஹிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா பிரபத்யேதம் கிரிம் பிராயஹ ஸ்ரீனிவாசானுகம்பய இக்ஷுசார ஸ்ரவந்தேவ யன்மூர்த்யா சர்க்கராயிதம். நமோ வேங்கடேஷாய புருஷாய மகாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. பிரதிஷ்டாம் கச்சந்தி கச்சந்தி பிரதிஷ்டாம் பிரதிஷ்டாம் கச்சந்தி சர்வேப்யஃ சர்வேப்யோ கச்சந்தி பிரதிஷ்டாம் பிரதிஷ்டாம் கச்சந்தி சர்வேப்யஃ பிரதிஷ்டாமிதி பிரதிஸ்தாம் கச்சந்தி சர்வேப்யஃ சர்வேப்யோ கச்சந்தி கச்சந்தி சர்வேப்யோ வை வை സർവേഭ്യോ ഗച്ഛന്തി ഗച്ഛന്തി സർവേഭ്യോ വൈ സർവേഭ്യോ വൈ വൈ സർവേഭ്യ സർവേഭ്യോ വൈ കാമേഭ്യ കാമേഭ്യോ വൈ സർവേഭ്യ സർവേഭ്യോ വൈ കാമേഭ്യ വൈ കാമേഭ്യ കാമേഭ്യോ വൈ വൈ കാമേഭ്യ സന്ധി സന്ധിഃ കാമേഭ്യോ വൈ വൈ കാമേഭ്യ സന്ധിഃ കാമേഭ്യ സന്ധിഃ സന്ധിഃ കാമേഭ്യ കാമേഭ്യ സന്ധിർദുഹേ ദുഹേ സന്ധിഃ കാമേഭ്യ കാമേഭ്യ സന്ധിർദുഹേ സന്ധിർദുഹേ ദുഹേ സന്ധിഃ സന്ധിർദുഹേ തത്തദ്ദുഹേ സന്ധിഃ സന്ധിർദുഹേ തത് സന്ധിരിതി സന്ധിഃ ദുഹേ തത്തദ്ദുഹേ ദുഹേ തദ്യജമാന യജമാനസ്തദ്ദുഹേ ദുഹേ തദ്യജമാനാഃ തദ്യജമാനാ യജമാനസ്തത്തത് യജമാനാഃ സർവാൻ സർവാൻ യജമാനസ്തത്തത് യജമാനാഃ സർവാൻ യജമാനാഃ സർവാൻ സർവാൻ യജമാനാ യജമാനാഃ സർവാൻ കാമാൻ കാമാൻ സർവാൻ യജമാനാ യജമാനാഃ സർവാൻ കാമാൻ സർവാൻ കാമാൻ കാമാൻ സർവാൻ സർവാൻ കാമാനവാവ കാമാൻ സർവാൻ സർവാൻ കാമാനവാവ കാമാനവാവ കാമാൻ കാമാൻ അവരുന്ധതേ രുന്ധതേവ കാമാൻ കാമാനവരുന്ധതേ അവരുന്ധതേ രുന്ധതേ വാവരുന്ധതേ രുന്ധത ഇതി രുന്ധതേ ശ്രിയമേവാവരുന്ധേ ശീതേ വാതേ പുനന്നിവേത്യാഃ ക്ഷേമോ വൈ രാഷ്ട്രസ്യ ശീതോ വാതഃ ക്ഷേമമേവാവരുന്ധേ. ഹരിഹി ഓം. ശ്രീയസ്പതിയാണ് എമ്പെരുമാൻ ലക്ഷ്മി നൃസിംഹനുടേ പരിപൂർണ അനുഗ്രഹ വിശേഷത്തിനാലേ ഇന്നേ ദിനം അടിയനുക്ക് അലഭ്യ ലാഭം കിടയാതത് കിടത്തിരിക്കുന്നത് പരമഭാഗ്യം. മഹാന്കളുടെ മുന്നിലെ ഇന്ന് വർഷ ആരംഭത്തിൻ മുതൽ നാളില് ഭഗവാനുടെ തിരുക്കല്യാണ ഗുണത്തെ പേശുംപടിയാണ് ഭാഗ്യം. ഇന്ന് സഭയൻ മൂലമാകെ ശ്രീ പാർത്ഥസാരഥി സ്വാമി സഭ എങ്കില ഉയർന്ന സഭ ഇത് ഇങ്ങേ ശ്രീനിവാസ കല്യാണമാണതിനാൽ അന്ത എമ്പെരുമാനുടേ തിരുക്കല്യാണത്തിലെ ആരാധിക്കപ്പെട്ടവൻ ലക്ഷ്മി നൃസിംഹൻ. വിശേഷ ധനുർമാസത്തിലെ ഇന്ന് ഉയർന്നതാണ് നന്നാൾ പതിനേഴാവത് നാൾ. അതാ വാജപേയ മഹായജ്ഞത്തെ ഇന്ന് നാം പണ്ടിട്ടിരിക്കും. തസ്മാജപേയജാജി എന്ന് വേദത്തിലെ ഇന്ന് വാജപേയ മഹായജ്ഞം മണ്ണവാള് അമൃതം വൈ ഹിരണ്യം അമൃതകും സുവർഗോ ലോക അമൃതജൈവ സുവർഗേ ലോകേ പ്രതിതിഷ്ഠതി. അത് ഹിരൺ തങ്ക താമ്പാളത്തിലേ അവളെ അപ്പി എഴുന്നള്ള പണ്ണണം. തറയില ഭൂമിയില അവ പാദമേ പെടക്കൂടാതെ എന്ന അന്ത യജ്ഞം പണ്ണവ അളെ ഇന്ന ലോകം വിട്ടെടുത്തു. ഉയർന്ന ലോകത്തുക്ക് അവ പോപ്പോറ. അതിനാല അമൃതമയമാണ് ലോകം. ഇന്ന ഹിരണ്യത്തില് തങ്കത്തില് അവളെ നിക്ക വെക്കണം. ഭൂസ്പർശമേ ഇരിക്കൂടാതെന്ന് അവളെ കൊണ്ടാടുന്നത് അന്ത യജ്ഞത്തെ. അതിലെല്ലാമേ പതിനേഴ് പതിനേഴ് താൻ. അതിനാല ഇന്ന പതിനേഴാവത് പാശുരം വാജപേയ മഹായജ്ഞ പ്രകരണം. അതിന ആണ്ടാൾ കാട്ടിനതെല്ലാം യജ്ഞപ്രകരണം ഉയർന്ന ഉപനിഷത് ഭാഗം വേദ വേദാന്തം രണ്ടുമേ അന്ത തിരുപ്പാവിയിൽ അമൈന്ദ്രിക്കുന്നതിനാല് അന്ത പൂർവമീമാംസ ഉത്തരമീമാംസു ചൊല്ലുവാർക്ക്. അതിനാല അത് കർമ്മബ്രഹ്മണി അന്ത കർമ്മ മുതല എടുക്കുന്നതെല്ലാം കർമ്മകാണ്ഡം പിന്നാലെ എടുക്കുന്നതെല്ലാം ബ്രഹ്മകാണ്ഡം ചൊല്ലുക ജ്ഞാനകാണ്ഡം ചൊല്ലുക. അപ്രിയപ്പെട്ട ഉപനിഷത് ഭാഗത്തെയും ഉയർന്ന കർമ്മകാണ്ഡത്തെയും വിവരിക്കുമ്പടിയാണ് ഉയർന്ന വാങ്മയമാണതിനാല് അപ്രിയപ്പെട്ട ദിവ്യമാണ് ഇന്ന പാശുരം. സകലക്ഷേമത്തെയും കൊടുക്കുമ്പടിയാണ് പാശുരം. ഭഗവാനെയെ എഴുപ്പുംപടിയാണ് പാശുരം. ഭഗവാനുക്ക് മുന്നേ വിശേഷമായ അന്ത ബലരാമനെയും എഴുപ്പുംപടിയാണ് പാശുരം. ബലരാമൻ സാക്ഷാത്ത് ആദിശേഷനുടേ അവതാരമാണതിനാല് ആദിശേഷമലയിലെ ശേഷമലയെ ശേഷാചല ഗരുഡാചല സിംഹാചല വൃഷഭാചല നാരായണാചലാഞ്ജന കലാതി ശിഖരി മാലാകുളസ്യാണ് തിരുവേന്ദ്രമടയാൻ എഴുന്നള്ളിയിരിക്കുമ്പോഴാണ് മലയ്ക്ക് ശേഷഗിരിന് പേർ. അതിനാൽ ആദിശേഷം അന്ത മലയെ മലരൂപമായിരുന്ന് ഭഗവാനെ താങ്ങുകയാണ് അവനുടേ തിരുമുഖ മണ്ഡലം. അത് മധ്യ അവനുടേ உதரபாகமானது அகோபிலம், அந்த வால் நுனியானது ஸ்ரீசைலம்னு சொல்லப்படுறது. அங்கிருந்து ஆந்திர தேசத்தில் நாம பார்த்தோம்னா அந்த ஆதிசேஷம் அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அது திருப்பதியில அழகாக படம் விரித்து ஆடுற மாதிரி அந்த ஆதிசேஷனுடைய திவ்யமான ரூபம், அந்த சேஷமலையில எழுந்துள்ளிருக்கும்படியான எம்பெருமானுடைய வைபவத்தை நாம் இன்றைய தினம் 2001 வருஷத்திலையும் அங்கே சொன்னோம். 2001 என்கிற இந்த வருஷத்துல நாம விசேஷமா அதை அனுபவிக்க போறோம். இன்றைய தினம் மங்களமா இந்த வருஷம் பூராவும் நாம் க்ஷேமத்தை அடைவதற்காக முதல்ல மங்களமான விஷயத்தை தியானம் பண்ணணும். மங்களம்னா யாரு? மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் மதுசூதன, மங்களம் புண்டரீகாட்சா, மங்களாயதனோ ஹரிஹி, மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவன் எம்பெருமான் தான். அதனால அந்த விஷ்ணுவை தியானம் பண்ணணும். அவன் இருக்கும்படியான திவ்யமான தன்மைகளை எல்லாம் நாம் மனசுல நினைக்கிறோம். அதனால்தான் பத்ரம் கர்ணே விகி சுணையாம தேவா பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர் யஜத்ராஹ சிறைரங்கை சுஷ்டுவாகும்ஜஸ்தனோபிகி விஷேம தேவகி தஞ்சதாயு சுஸ்தி நயந்திரோ விருத்தஸ்ரவா சுஸ்தினஸ் பூஷா விஸ்வவேதா சுஸ்தினஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி சுஸ்தினோ ப்ரஹஸ்பதி ததாதுன்னு சொல்லி அந்த நிருசம்ம தாபனிய உபனிஷத்துல ஆரம்பிக்கத்தேவே சாந்தி பாடம் இது. இதை நாம கவனித்தமான பத்ரம்னா பகவான், பத்ரம்னு சொல்லுக்கு நிருசம்மன் அர்த்தம். அவனுடைய பிரபாவத்தை காதால நாம கேட்கணும், அவனையே நாம பார்க்கணும் என்று இந்த வேதமானது இந்த செவியினால் அவன் புகழை கேட்கணும்னு சொல்லப்படுறதுனால இந்த செவி படைத்த பயனை நாம் அடைகிறோம். அது நாம் இன்றைய தினம் வருஷ ஆரம்பத்தில் அதை நாம் நினைக்கிறோம். அந்த மாதிரி தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்றதுனால இந்த வருஷம் பூராவும் நமக்கு மங்களமான செயல்கள், மங்களமான விஷயங்கள் நம்முடைய கிரகத்திலேயும் நாம் வாழும்படியான நாட்டிலேயும் ஏற்படணுன்றதுக்காக தான் அஸ்வமேத பிரகரணத்தில் ஸ்ரீயமேவாவருந்தே சீதே வாதே புனநிவேத்யாஹ க்ஷேமோ வைராஷ்ட்ரஸ்ய சீதோ வாதஹ க்ஷேமமேவாவருந்தேனு எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படணுன்றது இந்த மந்திரம். என பிரதிஷ்டாங்கச்சந்தி சர்வேபியோ வைராமேபியா. அவாவா மனசுல என்னென்ன நினைக்கிறாளோ அத்தனை கோரிக்கைகளும் ஈடேற வேண்டும். இப்ப சொன்ன மந்திரம், ஆரம்பத்தில் சொன்ன மந்திரமானது எல்லாருடைய அபீஷ்டங்களும் சித்திக்கணும், எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் சௌக்கியமா இருக்கணும்னு மந்திரமானது எல்லோருக்கும் பலஸ்ருதி சொல்றது. இந்த யஜ்ய பிரகரணத்தில் எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும், அதனால் அவளுக்கு சகல நன்மைகளும் ஏற்படணும். அதை இந்த 2001 எடுத்துட்டதுனாலேயே இங்கே எல்லாரும் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். அதில் நம்முடைய பூர்வீகர்களான வைதிக மத ஆச்சாரியர்கள், ஸ்ரீமதாச்சாரியர்கள், அதனால ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன, மத்வாச்சாரியர், பாஷ்யகாரன் சொல்லும்படியான ராமானுஜர் என்ன, இந்த மூன்று ஆச்சாரியர்களும் மூன்று மதத்தை ஸ்தாபனம் பண்ணா. அதுல துவயோர் பாவா த்விதா நவித்யதே துவைத்தம் யஸ்மின் தத்து அத்வைத்தம் விசிஷ்டம் தத்து அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம். அதனால ஒரே ரீதியில நாம மூன்றுத்தையும் பார்க்கலாம். இரண்டா இருக்கும்படியான மதம், ரெண்டுன்னு சொல்லும்படியான மதம் எதுவோ அது துவைத்தம். மத்வாச்சாரியர் ஆனந்த தீர்த்தர் ஸ்தாபனம் பண்ணது. அதனால இப்போ 2001 நாம பார்த்தோம்னா இந்த முதல்ல ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டுன்றது துவைத்த மதத்தை காட்டுறது. அதனால ரெண்டு, ஜீவன் வேறு பரமாத்மா வேறுன்றத காண்பிக்கிறது. ஏகமேவா த்விதீயம் பிரம்மான்றதுக்கு ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த ஒன்று பரதத்துவம் தான் சத்தியம், பரபிரம்மம், மீதி எல்லாம் மித்தியன்னர், ஏக்கம் அந்த ஒன்று தான். அது 2001 ஒன்றுன்றது அத்வைத்தத்தை காட்டுறது. இந்த 2-1 சேர்த்தமானா இந்த 3 தத்துவத்திரயம், அது விசிஷ்டாத்வைத்தம். சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று சேதனம் அச்சேதனம், அறிவுடைய வஸ்து அறிவில்லாதது, இதுடன் சேர்ந்து இருக்கும்படியான ஒன்றுதான் விசிஷ்டஞ்ச தத்து அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம். இதுவும் ஒன்றுதான், இவைகளுடன் சேர்ந்ததுன்னு சொல்லப்பட்டதுனால இந்த 2001 மூன்று மதத்தையும் காட்டக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது. அதனால எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சம்மதமான விஷயம் இதில் அடங்கி இருக்கிறது. என்ன எதை சொன்னாலும் அதை நம்மத்தில் சேர்த்துண்டுணும், அதனால அப்படி சேர்த்து அனுபவிக்கிறது தான் விசேஷம். அதனால 2001 ஆங்கில வருஷம் தானே நினைக்கக்கூடாது. அதனால இது நமக்கு சமஞ்சசமாக அமைகிறதுனால அதை நாம் சேர்த்து அனுபவிக்கிறோம். அதனால எல்லா ஆச்சாரியாலையும் இந்த இடத்துல தியானம் பண்றோம். அதனால இந்த 2001 ஏற்றமுடையதாய் அமைந்திருக்கிறதுன்றத நாம கவனிக்கணும். அந்த விசேஷமான இந்த 2001 மூன்று தத்துவங்களோ மூன்று விஷயங்களை நமக்கு காட்டி தரும்படியான எம்பெருமான், அவனை அடைவதற்கு மூன்று ரகசியங்கள் விசேஷமா அமைந்திருக்கிறது. அதனால திருமந்திரம் என்ன, துவயமந்திரம், சரமஸ்லோகம், இந்த மூன்றும் நமக்கு விசேஷமான மந்திரங்கள்னு சொல்லப்படுறது. அப்படியேப்பட்ட இந்த மூன்றினால் ஆராதிக்கப்படக்கூடியவன் திருமலை மேல் எழுந்தொழி இருக்கக்கூடியவன். அப்படியேப்பட்டவனிடத்துல சரணாகதி பண்ணோமையானால் சர்வக்ஷேமமும் ஏற்படும்னு இந்த கலியுகம் பிறந்த உடனே தோன்றிய ஆழ்வார் நம்மாழ்வார் அகலையில்லேன் இறையுமென்னு அலறு மேல் மங்கையுரை மாறுவா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் நடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே புகழொன்றில்லா அடியேன் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே வேறெங்கும் கத்தியந்தரமற்ற போக்கொழிந்த நான் உன் திருவடியே பற்றுகிறேன்னு திருவேங்கடமுடையானுடைய திருவடியில ஆத்மசமர்ப்பணம் பண்றார். அதனால் வருங்கோ அந்த திருவேங்கடமுடையானிடத்துல எவ்வளவு ஈடுபாடு. கலியுகம் பிறந்த உடனே தோன்றிய ஆழ்வாருடைய திவ்யமான வாக்கு இது. அதே மாதிரி பகவத் பாஷ்யகார ராமானுஜர் ஆரம்பிக்கிற சமயத்திலேயே அந்த ஸ்ரீபாஷ்யம் இந்த உயர்ந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை ஆரம்பிக்கிட்டு மங்கள ஸ்லோகத்துல அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீல வினத விவித பூத விராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே. இந்த உலகத்தை உண்டாக்குதல், நிலை பெறச் செய்தல், அழித்தல், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன் கம்பராமாயணத்தில் ஆரம்பம். அதனால் இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் என்று முத்தொழிலையும் பண்ணக்கூடியவன் யாரு அப்படின்னா திருவேங்கட மலை மேல் நிற்கும்படியான எம்பெருமான் அந்த பிரம்மணி ஸ்ரீனிவாசே அந்த பரபிரம்மமாகிற ஸ்ரீனிவாசனிடத்தில் இந்த காரியத்தை பண்ணும்படியான அவனிடத்தில் என்னுடைய புத்தி சேமுஷி பக்தி ரூபா எப்பொழுதும் பக்தியுடன் அவன் திருவடியில் ஈடுபட வேண்டும். வேறு பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அவன் திருவடியில அடிபணிவதே அவனை நினைப்பதே ஸ்மரிப்பதே பரம பிரயோஜனம் என்று உணர்ந்து வேற எதையும் விரும்பாமல் அதுவே வழிவிலா வடிமை செய்ய வேண்டுனாம்னர். அதனால் மற்றொன்றை யாச்சிக்காமல் பகவத் சரணாரவிந்தத்தையே உபாசித்தல் என்கிற உயர்ந்த விஷயத்தை உபாசனா என்பதுதான் பக்தி. அப்படியேப்பட்ட உயர்ந்த உபாசனை பண்ணணும் பகவான. ஆ பிரயாணா தத்ராபிகி திருஷ்டம்னு பிரம்மசூத்திரம் பகவானுடைய திருக்கல்யாண குணத்தை நாம் இன்றைய தினம் கேட்கிறோம். அது எப்பொழுது எப்ப நாம கேட்டோமோ அதுதான் சமயம். அன்றைய தினத்திலிருந்தே உபாசிக்க ஆரம்பிச்சுடணும். அதுக்கு உபாசனைக்குன்னு ஒரு காலம் இல்லை. என்னைக்கு நீ அவன் பிரபாவத்தை தெரிஞ்சுக்கிறியோ அன்னையிலேருந்து உபாசனை பண்ண ஆரம்பிச்சுடு. அது அறுபடாமல் இருக்கணும் அந்த உபாசனை. வசோர்தாரா ஹோமத்தில் எப்படி அந்த ஹோமம் ஆஜ்யம் நெய்யானது அறுபடாமல் ஹோமகுண்டத்தில் விழுமோ அந்த மாதிரி சந்தத்த தாரையா அறுபடாமல் அந்த ஸ்மரணமானது பிரஹ்லாதனுக்கு அந்த மாதிரி இருந்தது. அறுபடாத ஸ்மரணம் பகவானுடைய சரணாரவிந்தத்தில் இருக்கணும். அந்த உபாசனை அது எவ்வளோ நாள் பண்ணணும் உபாசனைன்னா ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு நிறுத்தி விடலாமான்னர். ஆப்ரயாணாத் அப்படின்னா இந்த சரீரத்தை கீழே விடுற வரையில் நடத்தும். இந்த ஆத்மா வெளி கிளம்புற வரையில் கடைசி பரியந்தம் இந்த உபாசனையானது இருந்துட்டே இருக்கணும். இந்த எம்பெருமான தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அதனால தியானம் இல்லாமல் நாம் இருந்துட்டோமானா நமக்கெல்லாம் உபனிஷத்து பேர் வச்சது பகவானை ஸ்மரிக்காமல் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோமானா நமக்கெல்லாம் மூச்சு விடும் பிணங்கள்னு பேர். அதனால சுவாசம் விட்டுருக்கோம் ஆனா அவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஜீவச்ச வந்தானவன். அதனால பகவத் ஸ்மரணை இல்லாமல் வாழ்வுன்றது நமக்கு வாழ்வே இல்லை. பாதேயம் புண்டரிவி காற்ற நாம சங்கீர்த்தனாமிருத்தம்னு கருட புராணத்துல இந்த பாதேயம் புண்டரிவி காற்ற நாம சங்கீர்த்தனாமிருத்தம் நாம பெரும் பயணத்தில் இருக்கும் பிரயாணம். அதனால இந்த வாழ்க்கை என்கிற பிரயாணத்துல எது பூர்வ காலத்துல நடந்தே போவா இப்ப நட குறவு லோகத்துல. அதனால ஏகப்பட்ட யானங்கள் ஏகப்பட்ட வாகனங்கள் விவிதமா பலவிதமா வந்திருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால நாம வாகன சௌகரியம் இல்லைன்னா எங்கேயும் போக முடியறதில்லை, நட குறைஞ்சி போச்சு. அதனால நடந்து நடந்து அவ போறதுனால கையில கட்டு சாதம்னு எடுத்துட்டு போவான். போற வழியில ஒரு குளக்கரையில உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இழப்பாறுவிட்டு மறுபடியும் எந்த போய் சேரணுமோ அந்த போய் சேருவான். அந்த கட்டு சாதம் கையில எடுத்துட்டு போனா அது எப்படி அவளுக்கு சௌகரியமா இருக்கும் நடந்து போறவாளுக்கு? இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்திற்கு எது கட்டு சாதம் அப்படின்னா, புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லும்படியான அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய திவ்ய சரித்திரங்கள், இதுதான் நமக்கு கட்டு சாதம். இந்த சாதம் இல்லைன்னா நம்முடைய பிரயாணமே சிரமத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கையில. அதனால அந்த எம்பெருமானுடைய நினைச்சுட்டே நாம வாழ்ந்துட்டு இருந்தாதான் நமக்கு க்ஷேமம் ஏற்படும்னு சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் எடுத்து காட்டுறதுனால, அப்படியேப்பட்ட எம்பெருமானிடத்துல நம் மனசானது பூர்ணமா ஈடுபடணும், பக்தி ரூபான்ற. அதனால இந்த பிரம்மசூத்திரம் அனைத்திற்கும் பொருளா இருக்கக்கூடியவன் இந்த திருமலையில எழுந்தொழி இருக்கும்படியான திருவேங்கடமுடையான் தான். பிரம்மணி ஸ்ரீனிவாசு என்று சொல்றதுனால அவன்தான் பிரம்மசூத்திர பிரதிபாத்திய தேவதை, அதன் மூலமா அறியப்பட வேண்டிய உத்தமமான தெய்வம் என்று நமக்கு காட்டி கொடுக்கிறார் ராமானுஜர். அதையடுத்து சுவாமி தேசிகன் பிராய திவ்யமான அந்த மலையே ஸ்தோத்திரம் பண்றார். அதனால ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு ஏற்றம், இங்க திருமலைக்குத்தான் ஏற்றம், அப்புறம்தான் அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு. பகவான் பல இடங்களில் ஜோதிம் ஸ்ரீ விஷ்ணு, புவனானி விஷ்ணு, சலிலானி விஷ்ணு, வனானி விஷ்ணு என்று விஷ்ணு புராணத்துல வனமாய் காட்சியளிக்கிறான் பகவான், தீர்த்தமாய் காட்சியளிக்கிறான், அதே மாதிரி ஜோதிஷா இருக்கான் பகவான். தஸ்ய பாதா சர்வமிதம் விபாதி என்று அந்த எம்பெருமானுடைய ஒளியினாலே எல்லாமே ஒளி பெறுகிறது, எல்லாவற்றுக்கும் மூலமான ஒளி அவன்தான். அதுதான் நாம காயத்ரி மந்திரத்துல அவனை ஒளியாய் தியானம் பண்றோம். அப்படி ஒளிப்பிழம்பா இருக்கக்கூடியவன் பர்காகன்னா ஒளிப்பிழம்புன்னு அர்த்தம். அப்படியேப்பட்ட ஒளியாய் இருக்கக்கூடிய எம்பெருமான காயத்ரி மந்திரத்துல அர்க்கமண்டல மத்தியஸ்தனா அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கும்படியான எம்பெருமான தியானம் பண்றோம். இப்படி ஒளியாகவும் சர்வ சராச்சரங்களுக்குள்ளேயும் ஒவ்வொன்றாய் மலையாகவும் விசேஷமான காடாகவும் ஜலமாகவும் பகவான் இருக்கான். மலையா எங்க இருக்கான் பகவான் அப்படின்னா, திருமலை திருப்பதியில அந்த பர்வத ரூபமாகவே பகவான் இருக்கான். புஷ்கரம் என்கிற க்ஷேத்திரத்துல தீர்த்த ரூபியா பகவான் இருக்கான். நைமிஷாரண்யம் என்கிற க்ஷேத்திரத்துல திவ்யமான வன ரூபியாய் அரண்ய ரூபியா இருக்கான். அரண்யமாக காட்சியளிப்பவன் பகவான் தான். அதனால எப்படி வேணாலும் பரமாத்மா இந்த நாம் காணும்படியான இந்த வஸ்துக்கள்ல சர்வ பதார்த்தங்களே நிறைந்திருக்கிறதுனால பர்வதாகாரமாகவே பகவான் இந்த திருமலையில இருக்கிறான். அதனால அப்படியேப்பட்ட அந்த காலத்துல இந்த மலை மேல ஏறி போற வழக்கமே இல்லை, காலால ஏறக்கூடாதுன்றதுக்காக முழங்காலாலேயே ஏறுவார்கள். பாஷ்யக்காரர் கூட ராமானுஜர் கூட அப்படியே ஏறி போயிருக்கார். அதனால கோணியை கட்டிண்டு முட்டியாலேயே ஏறுவார்கள், பாதம் படக்கூடாதுன்றதுக்காக. மலைய பகவத் ஸ்வரூபமா இருக்கிற காரணத்தினால அதுல கால் படக்கூடாதுன்றதுக்காக முட்டியாலேயே ஏறி மேல போற வழக்கம். அப்படின மாதிரி பகவான் பர்வத ரூபமா இருக்கான். அதனாலதான் சுவாமி தேசிகன் கண்ணன் அடியினையமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினையினையும் கடியும் வெறுப்பு, தென்னமது வீடன்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகலிதன்ன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெறுப்பென விளங்கும் வேத வெறுப்பே. அந்த வேங்கட வெறுப்பு, வெறுப்புன்னா பர்வதம் மலை, அந்த வேங்கட வெறுப்பு என்று சொல்லக்கூடிய வேத வெறுப்புன்றார். வேத பர்வதம் அது. அதனால நாம பார்க்கிற அந்த பர்வதம் ஏழு மலையும் இருக்கிறதே, அது வேதத்தில் இருக்கும்படியான ஏழு காண்டங்களும் ஏழு மலையா மாறி பகவானை தாங்குகிறது. வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா, பகவத்கீதையில பரமாத்மா வேதங்கள் அனைத்தினாலையும் அறியப்பட வேண்டியவன் தான் ஒருவனே அகமேவ, இந்த ஏவ சப்தத்தினால நான் ஒருவனே அறியப்பட வேண்டியவன் சொன்னதுனால அந்த வாசுதேவன் வேதங்கள் அனைத்துக்கும் பொருளா இருக்கான். அப்படியேப்பட்டவன் தான் கண்ணன் அடியினையமக்கு காட்டும் வெறுப்பு. அந்த மலைமேல் இருக்கக்கூடியவன் யாரு? கண்ணன் தான், சாட்சாத் ஸ்ரீனிவாசன். அந்த திருவேங்கடமுடையான் அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ண எம்பெருமான் தான் மலைமேல இருக்கான். அவனுடைய திருவடியை காட்டக்கூடியது மாமேகம் சரணம் விரஜ அகந்த்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி வாசிச்சா என்று அவனும் அதுதான் இப்பவும் நமக்கு காட்டின் இருக்கான். திருமலையில போய் பெருமாளை சேவிக்கிறோம், அந்த எம்பெருமான் தான முத்திரையோடு இருக்கான், அதனால அபய முத்திரை இல்லை, இப்படி காமிச்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் கொடுக்கும் வள்ளல் அவன். எதை காமிக்கிறான்? இப்படி காமிக்கிறான்னா திருவடியை காமிக்கிறான். திருவடியை பாருங்க எல்லாரும், திருவடியை ஆசிரியந்தோன்னு தானே தன் திருவடியை காட்டி கொடுக்கிறான். அந்த கஷேத்திரத்துல அடியினையை எமக்கு காட்டும் வெறுப்பு அது. அதனால அப்படி விருவினைகளை போக்கும்படியான, அதனால சஞ்சிதம் ஆகாமின்னு சொல்லக்கூடிய சர்வ பாபங்களையும் போக்கடிக்கும்படியான பர்வதம் அது. அதனால வேங்கடய தீதி வேங்கடா, அந்த வேம்னா சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம்னு பாப குவியல், அது மொத்தத்தையும் கடையதுன்னா தஹ்யத்தை மொத்தத்தையும் கொளுத்தி பொசுக்கி சாம்பலாக்கி விடுறது. இந்த மலை மேல ஒரு தடவை ஏறி எம்பெருமானை சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா நம்முடைய பாபங்கள் அனைத்தும் போயிடுறது. சஞ்சிதம்னா மூட்டை கட்டி வச்சிருக்கிற பாபம், ஏற்கனவே சம்பாதிச்சு நிறைய அந்த பாப மூட்டை சேர்ந்துருக்குது, அது இன்னும் அவுக்கவே இல்லை, அது நிறைய இருக்குது. ஆகாமின்னா மேல வரக்கூடியது. இப்ப நாம வாழ்ந்துட்டு பல பாப்பங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் மேல வரக்கூடிய பாப்பங்கள், அது பின்னால சேர்ந்துட்டே இருக்குது. இது நடுவில் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கோமே, இது என்னது என்ன மூட்டையை அவுத்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம், அது பிராரப்தம். அதனால இந்த மூன்று விதமான பாப்பங்களையும் போக்கடிக்கும்படியான திவ்ய ஸ்தானம் அது. எல்லா பாப்பங்களையும் நீக்கி நமக்கு பெருமையை தரக்கூடிய புண்ணியத்தையே தரக்கூடிய உயர்ந்ததான ஸ்தான விசேஷம். அதனால வேங்கடா சில சமஸ்தானம் நாஸ்தி நாஸ்தி மகீதல பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவா ந பூதோ ந பவிஷ்யதி என்று வேங்கடாச்சல மகாத்மியத்தில் அந்த க்ஷேத்திரத்துக்கு சமானமான க்ஷேத்திரமே உலகத்தில் கிடையாது. அதில் எழுந்தொழியிருக்கும்படியான எம்பெருமானுக்கு சமானமான எம்பெருமான் இனிமேல் வரவும் போறதில்லை, பிற்காலத்திலையும் கிடையாதுன்னு சொல்லும்படியான அளவிற்கு பெருமை உடையவன் அவன். அதனால் பாபங்களை போக்கடிக்கக்கூடியவன், நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்படியான எம்பெருமான், சர்வ பாபங்களையும் நீக்கி அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அந்த வேத பர்வதம் வேதமே தாங்கிக் கொண்டிருக்கிறது பகவான. குன்னமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான்பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமேன்றார் நம்மாழ்வார். இன்னொரு இடத்துல சொல்லச்சு, குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அவன், அன்றைய தினம் ஆனிரை காத்தான் கிருஷ்ணனாய் கோவர்தனகிரியை குடையாய் பிடித்து ஏழு நாள் கல்மாறி காத்தான். அந்த எம்பெருமான் ஒரு பருவத்தம் உருவுகிறது பாருங்கோ, ஒரு பாஷாணம் ஒரு கல்லானது, ஐயோ இந்த சின்ன குழந்தை நம்ம ஏழு நாள் தூக்கி கையில சுமக்கிறதே, அதுக்கு என்ன வலிக்குமோ, அது கையில நெறிக்கட்டின்னு தோணுமோ, ஏழு நாள் அவ்வளோ பெரிய கனமான வஸ்துவை தூக்கிண்டு நிற்கிறதே அந்த குழந்தைன்னு அந்த பருவத்தமே உருகி மன அந்த பருவத்தை நினைக்கிறதாம். இந்த குழந்தைக்கு நாம் என்ன பிரத்யுபகாரம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்த பொழுது, அடுத்த ஜென்மாவில் இந்த குழந்தைய நாமே ஏழு பருவத்தமாக மாறி தாங்குவோம், ஏழு நாள் நம்ம தூக்கினதற்காக ஏழு பருவத்தமாக மாறி தாங்குவோம்னு, அதுவே ஏழு பருவத்தமாக பகவான இன்னைக்கும் தாங்கின்றது. அதனால பாருங்கோ, ஒரு பாஷாணம் ஒரு கல்லுக்கு பகவானிடத்தில் இந்த மாதிரி விசேஷமான அன்பு ஏற்பட்டு தான் அவனை தாங்கணும்னு நினைக்கிறதுனா நமக்கு மனசை கொடுத்துருக்கான், ஞானத்தை கொடுத்துருக்கான், கரண கலையபரங்களை எல்லாம் கொடுத்துருக்கான். இதையெல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ண வேண்டாமா, அவனுடைய திருவடியில் அர்ப்பிக்க வேண்டாமான்றத அந்த பருவத்தமே நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால்தான் சப்தகிரி அந்த பருவத்தத்துக்கு ஏற்றம் அதிகம். ஏன்னா சப்தத்தே அக்னே சமித சப்தஜிஹ்வான் ஏழு நாக்குடன் ஜொலிக்கும்படியான அந்த அக்னிமண்டல மத்தியவர்த்தியா இருக்கும்படியான எம்பெருமான் தான் இந்த சப்தகிரியில வாசம் பண்றான். அப்படியேப்பட்ட எம்பெருமானை நாம் சேவித்தோமையானால் சர்வ பாபங்களும் நீங்கும். அதனால இங்கே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி சபா ஆனதுனால அங்கே எழுந்தொழி இருக்கும்படியான எம்பெருமான் வேங்கட கிருஷ்ணன் அவனுக்கு திருநாமம். அதனால கிருஷ்ணன் வேங்கட சப்தம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது அவனிடத்துல. அந்த பகவானுக்கு கல்யாணம் உண்டான்னு ஒரு கேள்வி சாஸ்திர ரீதி ஆரம்பித்த இப்ப பேரே என்ன பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு சொன்னோம். ஸ்ரீயோட நித்யஸ்ரீயோட நித்யஸ்ரீ அந்த லக்ஷ்மியோட பகவான் நித்திய சம்யோகமா இருந்துருக்கான். அந்த மகா திணையளவும் திருமகளை பிரியாதவன் அவன், மகாலட்சுமியை பிரியாமல் இருக்கக்கூடியவன், அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மாறுபன்னு சொன்னோம். அதனால கொஞ்ச நாளைக்கு கூட அந்த மகாலட்சுமிய விட்டு பிரிவதில்லை. அந்த லட்சுமி நாராயணனை சொன்ன விடமெல்லாம் லட்சுமியையும் சொல்லிற்றாம். நாராயணன் வந்தான்னு சொன்னா தனியே வந்தான் என்பதில்லை, லட்சுமியோட வந்தான் தான் அர்த்தம். அதனால் லட்சுமி விசிஷ்டனான என்று நாம் வியாக்கியானங்களை பார்த்தாலும் ஆச்சாரியர்கள் ஸ்ரீயப்பதியாய், அவனுக்கு ஸ்ரீயப்பதித்துவம் தான் ஏற்றம். அந்த லட்சுமிக்கு பதியாக இருப்பதனால்தான் பகவானுக்கே பெருமை. அப்படியேப்பட்ட எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கும்படியான எம்பெருமானுக்கு, லட்சுமியை விட்டு பிரியாதவனான அவனுக்கு கல்யாணம்ன்றது எப்படி நடக்கும்? ஏன்னா பகவான் கல்யாணம் பண்ணிண்டானா இல்லையா, அது வெறுமையான விஷயமா என்று சந்தேகம் வரும். பகவான் இந்த பூலோகத்தில் லீலா விபூதியான காரணத்தினாலே இந்த லீலா விபூதியில பல லீலைகள் பண்றான். வைகுண்டத்தில் ஹேஷ்டதே லக்ஷ்மீஸ்தபத்யோ அஹோராத்ரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினோ யாத்தம் இஷ்டம் மனிஷானா அமும் மனிஷானா சர்வம் மனிஷானான்னு சொல்லி அந்த வைகுண்டத்தில் பகவான் லக்ஷ்மியோடு சேர்ந்து அழகாக காட்சியளிக்கிறான். அவதார காலத்தில் பகவானும் வந்து அவதாரம் பண்றான், மகாலட்சுமியும் வந்து பூலோகத்தில் அவதரிக்கிறாள். ராகவத்வே அபவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மனி அந்யேடுதாவதாரேஷு நித்தை விழா அனபாயினி. அவன் ராமனாய் வந்த பொழுது சீதையாய் வந்து அவதரிக்கிறான், கிருஷ்ணனாய் வந்த பொழுது ருக்மணியாய் வந்து அவதாரம் பண்ணி இந்த மாதிரி பூலோகத்தில் நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்று பகவான் எப்படி எப்படி வரானோ அந்த மாதிரி அவளும் வந்து பூலோகத்தில் சகதர்மச்சாரிணியானதுனால பகவான் எடுத்துக்கொண்ட தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தானும் வந்து அவதரித்து பூலோகத்தில் பகவானுக்கு சகரிக்கிறாள் சகதர்மச்சாரிணி. ஏன்னா பூலோகத்தில் அவள் ஒரு இடத்துல இவன் ஒரு இடத்துல வந்து பிறக்கிறான், ரெண்டு பேருக்கும் கல்யாணமானது பூலோகத்தில் இந்த லீலா விபூதியில் நடக்கிறது. மகரிஷிகளெல்லாம் இதை நன்றாக உணர்ந்து அந்த எம்பெருமானுடைய லீலைகளை இதிகாச புராணங்களிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதை நாம் நினைப்பதனால சொல்வதனால அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை சொல்வதனாலே சர்வக்ஷேமமும் நம்முடைய கிரகங்களிலெல்லாம் சுபமான மங்களமான அந்த காரியங்கள் நடக்கும் என்பதற்காகவே பகவான் பூலோகத்தில் அவனை ஸ்மிருதி நம்முடைய ஸ்மிருதிக்கு நம்முடைய புத்திக்கு ஒரு அவலம்பனம் சித்தாவலம்பனம் பற்று இருக்கணும். எதை நினைக்கிறது? இப்போ ஒரு ரெண்டு மணி இங்கே உட்காந்துருக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் வேணுமோ இல்லையோ, அந்த விஷயத்துக்கு ஒரு கதை சொல்லணும். அந்த கதையை பகவான் நடத்தி வச்சிருக்கான். இல்லைன்னா அவன் லக்ஷ்மிபதி சிஎஃப்பதி லக்ஷ்மிக்கு பர்த்தா சொல்லிகிட்டே இருந்தமானா எத்தனை நாள் நினைக்க முடியும் நம்மால? அதனால அந்த மாதிரி எம்பெருமான தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல நாம் உட்கார்றதுக்கு அந்த கதையை சொல்லி பகவானுடைய திவ்யமான வைபவத்தை பலவிதமாக அனுபவிக்கிறோம். ஏன்னா இந்த புத்திக்கு ஒரு பற்று பிடித்து கொள்றதுக்கு ஒரு விஷயம் வேணும். அதுக்காக பகவான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணி பல லீலைகள்லாம் புரிஞ்சிருக்காங்க. அதனால அதையே கீதையில் பரமாத்மா ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனான்னு கீதையில் 4வது அத்தியாயத்தில் பகவான் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்கின்றார். அவனுடைய அவதாரம் இருக்கே அது ரொம்ப அழகு, ரொம்ப உயர்ந்தது, தீயமானதுன்னு பகவானே கொண்டாடுறான். அந்த அவதாரத்தில் அவன் பண்ணக்கூடிய லீலைகள்லாம் இருக்கே அதுவும் திவ்யமானது போக்கியமானது. இந்த அவதாரம் லீலைகள் யார் நான் சொன்னபடி நன்கு உணர்கிறார்களோ அதை உணர்ந்தவன் கூட ஒருவன் உண்டோன்றான் பகவான் வியக்கிறான். அந்த எம்பெருமானுடைய அவதாரத்தின் லீலையும் எவன் ஒருவன் நன்கு உணர்கிறானோ அப்படியேப்பட்டவன் மறுபடியும் வந்து பூலோகத்தில் பிறப்பதில்லை, உயர்ந்த எண்ணெயே வந்து அடைகிறான், மறுபடியும் பிறவி இல்லாமல் அறுத்து விடுகிறேன்னு பகவான் சொல்றதுனால எம்பெருமானுடைய அவதார லீலைகளை எல்லாம் நாம் உணரணும். அதனால இப்போ இந்த திருவேங்கடமுடையானுடையது அவதாரமா, அப்படியே ராமாவதாரம் மாதிரி கிருஷ்ணாவதாரம் மாதிரி இதுவும் அவதாரமான அவதாரம். அதனால் நமக்காக அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் அர்ச்சாவதாரத்தை மேற்கொண்டு எழுந்தொழியிருக்கான். அர்ச்சையும் அவதாரம் தான். ஏன்னா நாம் அனுபவிப்பதற்காக பின்னானவர்களெல்லாம் வணங்கும்படியான சோதி ஸ்தாவர பாரிஜாதன்னு பெயரவனுக்கு. இப்போ ராமாவதாரத்தில் ஜண்டம பாரிஜாதா அவன் சஞ்சாரம் பண்ணான், பல இடங்களுக்கு அவனே நடந்து சென்று பக்தாலையெல்லாம் அனுகிரகம் பண்ணான். இப்போ திருவேங்கட மலைக்கு நாம் போனவனா அந்த இடத்த விட்டு அவன் போவனா எப்போ வேணாலும் நீ வா நான் இங்கேயே இருக்கேன் நீ என்னைக்கு வரையோவா, இன்று வந்தான் என்று உண்டோ, இன்னைக்குதான் வந்தான்னு பகவான் நினைச்சுப்பனான். எப்ப வந்தாலும் நான் சேவை கொடுக்கிறேன் உனக்கு, அதனால என்ன பாபத்தை பண்ணிட்டு நீ வந்தாலும் பரவாயில்ல வான்னு அவன் அந்த இடத்தை விட்டு போகாமல் திருமலையிலேயே இருந்துட்டு இருக்கான் பாருங்க, நம்ம அனுகிரகம் பண்றதுக்காக. அதனால கலியுகத்துல நமக்கு ரொம்ப சௌகரியம். அதனால இப்போ மீதி அவதாரங்களை எல்லாம் நாம பார்த்தோம்னா அதாவது ஒரு ஒரு கால விசேஷத்தில் இருந்துட்டு போறது, அது எப்படின்றத ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மற்றதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா இப்போ வைகுண்டத்தில் பகவான் எழுந்துள்ளியிருக்கான், அது ரொம்ப விசேஷம், அந்த இடத்தை அடையிறது. நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மகியான் அப்படின்றது உபனிஷத்து, நாராயண உபனிஷத்து ஆரம்பிக்கிட்டேவே அகம்னா துக்கம்னு அர்த்தம், நாகம்னா துக்கமே கலப்பில்லாத பாபமே இல்லாத உயர்ந்த இடம் வைகுண்டம், திரிபாத் விபூத்தின்னு பெயர். அந்த திவ்யஸ்தானத்தில் பகவான் எழுந்துள்ளியிருக்கான், அங்கு போய் அவனை சேவிக்கணும்னா நம்மால முடியுமா? அதனால அங்கு போனால் பரமபோக்கியம் பரமபோகம் நமக்கு ஏற்படுறது, இங்க இருக்கிற நமக்கு அது என்ன உபகாரம் பண்றது? அங்கு போனால்தான் அந்த பெருமை அடையலாம். அதனால ஒருத்தருக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது, ரொம்ப தாகம், அந்த தாகத்துக்கு தீர்த்தம் வேண்டும். தீர்த்தம் வேணும்னா ஆவரண ஜலம் போலே அந்த இந்த 14 புவன பாண்டத்துக்கும் மேலே ஆவரண ஜலம் இருக்கு. அதனால பூலோக பூலோக பூலோக தனோலோக தபோலோகம் சத்தியலோகம் பிரம்மலோகத்துக்கு மேலே அது விசேஷமா அந்த ஜலமானது. இது ஒரு அண்டம், 14 லோகங்களும் ஒரு அண்டம். திருக்கிரமனாய் உலகத்தை அளந்த பொழுது அந்த திருவடி போய் ஆவரண ஜலத்தையும் கிழித்ததாம், அதிலிருந்தும் ஜலம் பெருகிச்சவன் திருவடியில. பிரம்மா தன் கமண்டலத்தினாலையும் தீர்த்தத்தை சேர்த்தார், கீழே பலி சக்கரவர்த்தியும் ஜலத்தை சேர்த்தான். இந்த எல்லாம் ஒரே தாரையா விழுந்ததுன்னு வர்ணிக்கிறார்கள் மகான்கள். அப்படி ஆவரண ஜலம்னு வெளியில் இருக்கு. இந்த ஒருத்தருக்கு தாகம்னா அங்க இருக்க தீர்த்தம் அங்க போய் பருகுன்னா எங்கேருந்து கிடைக்கும் அது? அந்த மாதிரி வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமான் நமக்கு இந்த உபகாரம் பண்ணுவனும், அதனால அவன் அனுபவிக்கிறதுன்றது கஷ்டம், உடனே நாம எடுத்து ஆள முடியாதவனை. சரி, அதை விட்டுட்டு வைகுண்டம் பிரயோஜனம் இல்லை, இப்போ அதுக்கப்புறம் நாம எதை பார்க்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வைகுண்டத்திலேருந்து இறங்கி பரமாத்மா கீராப்தியில படுத்துட்டு இருக்கான். அதனால பார்க்கடல வியூகமூர்த்தின்னு பெயர். அது நமக்கு உபயோகமானா தேவதைகள்லாம் சென்று வணங்கும்படியான எம்பெருமானா இவன் பார்க்கடல் பரமன் அடிபாடினால் ஆண்டாள். அந்த திருப்பார்க்கடல்ல போய் சேவிக்கணும்னா சாமானியர்களால் நம்மால முடியாது. அது எப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த சமுத்திர ஜலம் போலே, சமுத்திரம் பக்கத்திலேயே இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு நமக்கு. ஆனா அதை போய் உடனே எடுத்து நம்மால பருக முடியுமா? க்ஷாரமான உப்பு ஜலம் அது, உடனே எடுத்து நம்மால அது அனுபவிக்க முடியல. அந்த மாதிரி சமுத்திர ஜலம் மாதிரி இருக்கான் பரமாத்மா, அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் நமக்கு உபயோகமான, அது காட்டாற்று வெள்ளம் போலேன்னு. அதனால ஒரு சமயம் வேகமா மழை பெய்யும், ஜீவ நதி இல்லை, அது திடீர்னு ஒரு நதி தோன்றும், காட்டாறுன்னு பேர் இருக்கு. அது எந்த திசையில வேணாலும் ஓடும், கொஞ்ச நாள் போகும், அப்புறம் நின்று போடும். அதை பிரத்யட்சமா மட்டப்பள்ளி கஷேத்திரத்துல இப்ப பார்த்தோம், ஸ்ரீமத் அழகை சிங்கர் அங்க எழுந்துள்ளுவதற்கு தீர்த்தம் வேண்டும்னா அழகிங்கர் எழுறதுக்கு முன்னே மழை பொழிஞ்சது, அங்க திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, அது போய் கிருஷ்ணா நதியில கலக்கிறது. அந்த நீரோடையில ஜலம் ரொம்ப அழகா இருந்தது, இங்கேருந்தே ஜலத்தை எடுத்துட்டு உள்ளாமேன்னு தோணிச்சு. அழகை சிங்கர் எழுறதுக்கு 4 நாளைக்கு முன்னே அதுல ஜலம் நின்று கொடுத்தோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பாருங்கோ அந்த காட்டாற்று வெள்ளம், அத நம்ப முடியாது. அண்ணண்ட போற கிருஷ்ணா நதியானது எப்பவும் ஓடிண்டே இருக்குது, அதுல ஜலம் குறையாமல் இருக்கு, ஜீவநதி. அதனால அந்த ஜீவநதி கிருஷ்ணா நதியிலேருந்து தான் தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து அந்த மாலோலனுடைய திருவாராதனம் அழகேசிங்கருடைய நித்திய கர்மானுஷ்டானம் எல்லாம் நடந்தது. அதனால பாருங்க ஜீவநதினா அது எப்பவும் இருக்கும், இந்த காட்டாற்று வெள்ளம் இருக்கே அது ஒரு நாள் வரும் ஒரு நாள் இராது. திரேதாயுகத்தில் இருந்தவெல்லாம் ராமாவதாரத்தை அனுபவித்தார்கள் நேர. இப்ப கலியுகத்தில் இருக்கிற நமக்கு அந்த ராமாவதாரம் இப்ப நேர பார்க்க முடியுமா? துவாபரயுகத்தில் இருந்தவா கிருஷ்ணன் அனுபவிச்ச, இப்ப நம்மால அனுபவிக்க முடியுமா கிருஷ்ணனை? அவன் இப்போ நம்மோட கூட இருக்கானா? அது கலியுகத்தில் இருக்கிற நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆன காரணத்தினால் அது காட்டாற்று வெள்ளம் போலே ஒரு காலத்தில் இருந்துட்டு போறது, அது பிரயோஜனம் இல்லை. ஹார்தம்னு அதுக்கு அடுத்தது பாருங்கோ, எல்லாருக்குள்ளேயே அந்தரியாமியா பரமாத்மா இருக்கான். அதனால யஹா மனசி திஷ்டன்னு, யஹா ஆத்மனி திஷ்டன்னு, எஸ் பிருத்திவி சரீரம் எஸ் ஆத்மா சரீரம் என்றெல்லாம் உபனிஷத்து சொல்றது. இந்த உயர்ந்த பிருகதாரண்யக உபனிஷத்துல அந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து காட்டும்படியான பிரகடனத்தில் அந்த அந்தரியாமி பிராமணம்னே பெயர் இந்த மந்திரங்களுக்கெல்லாம். யா ஆத்மனி திஷ்டன்னு, எஸ் பிருத்திவி ஷரீரம், எஸ் ஆத்மா ஷரீரம், எவன் ஒருவன் நம் மனசுக்குள்ள இருக்கானோ, எவன் நமக்கு ஆத்மாவுக்கும் அந்தராத்மாவா இருக்கானோ என்றெல்லாம் உபனிஷத்து கொண்டாடுகிறது. ஆத்மாவுக்கும் ஆத்மாவன், மனசு மனத்துள்ளான், மா கடல் நீருள்ளான், மலராள் தனத்துள்ளான், தண்டுழாய் மாறுவன்றார் ஆழ்வார். அதனால் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள எழுந்துவிடியிருக்கான், மா கடல் நீருள்ளான், சமுத்திர மத்தியத்தில் இருக்கானவன். அதனால் சமுத்திரோ பந்துன்னு வேதம், இந்த சமுத்திரம் தான் நமக்கு பந்து. என்ன சமுத்திரத்தில் பகவான் சைனித்துக் கொண்டிருக்கிறதுனால மா கடல் நீருள்ளான், அதனால் மலராள் தனத்துள்ளான், தாயாருடைய உள்ளத்தில மகாலட்சுமி இடத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் எம்பெருவான். இப்படி பகவான் இருக்கும் இடமெல்லாம் சொல்றார். அதுல முதல்ல நம்முடைய மனசுல பகவான் எழுந்துள்ளிருக்கான், அந்தராத்மாவா உள்ள இருக்கான். அவனை பார்க்கணும்னா அவ்வளவு சுலபமா, அந்தர்யாமிய பகவானை பார்க்கணும்னா எத்தனை ஆயினாலும் நம்ம சரீரம் தான் தெரியறதோ ஒழியோ, இந்த கண்ணுக்கு ஆத்மாவை பார்த்ததா எத்தனை பேர். ஆத்ம ஜானம் யாருக்கு கை வருது? ஆத்ம ஜானம் அகம்னா இந்த சரீரம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அகம் ஆத்மா ந தேகோஸ்மி விஷ்ணு சேஷோ அபரிக்கிரக சமேவ சரணம் பிராப்தா தத் கைங்கரிய சிகீர்ஷைய. அகம் என்கிற சப்தத்திற்கு ஆத்மா, நான் என்றால் உள்ளுக்குள்ள இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மான்ற ஜானம் எத்தனை பேருக்கு உண்டு? ஆனா பேசிட்டே ஆத்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறோம். இப்ப இந்த சரீரமே ஆத்மாவா இருந்தா இந்த ஆத்மாவை காட்டணும், இந்த சரீரத்தை காட்டணும் பின்னமான ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படின்ற ஞானம் வராமலேயே நாம பேசிட்டு ஆத்ம ஜானம் கை வந்த மாதிரி பேசுறோம். இப்ப இந்த சரீரமே ஆத்மாவா இருந்தா என்ன சொல்லணும் நாம, என்ன அந்த மாதிரி நாம சொல்றோமான்றத பேச்சுல கவனிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஆத்ம ஜானம் கை வந்த மாதிரி பேசுறோம். இந்த சரீரத்தை பார்த்து நாம என்ன சொல்றோம், என் தலை வலிக்கிறது, என் மூக்கு குடைகிறது, என் காது வலிக்கிறது, என் கண்ணு வலிக்கிறதுன்னு சொல்றோம். என்னுடைய கண் வலிக்கிறதுன்னா இந்த கண்ணிலே மமகாரத்தை வைத்து இந்த கண்ணை காட்டிலும் பின்னமான வேறொன்று என்னுடைய கண் என்று அதை அபிமானித்து சொல்றது பாருங்கோ, என்னுடைய தலைன்னு சொல்றது. நானே ஆத்மா, நானே கண்ணா இருந்தா நான் கண் வலிக்கிறது, நான் மூக்கு வலிக்கிறதுன்னு சொல்லணும். அப்படி யாராவது சொல்றோமோ, அப்படி சொல்றது இல்லை. ஆனா பேச்சில ஆத்ம ஜானம் கை வந்த மாதிரி இருக்கு, ஆனா ஆத்ம வஸ்துவை தெரிஞ்சுட்டுவா யாரும் இல்லை. அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை, அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அத்த கோவா அத்த அழகா சொல்றது அந்த உபனிஷத்தானது கோவால சத, அதாவது இந்த பசுவினுடைய வால் நுனி இருக்கு பாருங்கோ, அதுல இருக்கிற ரோமம் இருக்க, அதுல ஒரு ரோமத்தை எடுத்து அதனுடைய நுனிய 100 கூறு போட்டு அதுல 1 கூறு எடுத்து மறுபடியும் அதை புனகா சததா விபஜ்ய, அது 100 கூறு போட்டா அதுல 1 கூறு ஆத்ம தத்துவம் இந்த மாதிரி போட்டுட்டே போனவன அது எவ்வளவு சூக்ஷமானதோ அதுதான் ஆத்மான்னு சொன்ன அதை நாம சாமான்யமா பார்க்க முடியுமா இந்த கண்ணால? அதனால இந்த பாக்கிய நேத்திரத்தினால, இந்த சக்ஷுரேந்திரியத்தினால அந்த ஆத்ம தத்துவத்தை காண முடியாதானதுனால இந்த ஆத்மாவை பார்க்கறதுன்றது ஆத்மாவுக்கு ஆத்மாவை பார்க்கறதே கஷ்டம். அந்த ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்கிற எம்பெருமான உணர்றது எவ்வளவு சிரமம். அதனால இது எப்படின்னா ஊற்று ஜலம் போலே. அதனால அது ஊற்று ஜலம் எங்க இருக்குதுன்றது அந்த சாஸ்திரத்தை நன்கு தெரிஞ்சுட்டு வாழாலதான் அது கண்டுபிடிக்க முடியும். நீர் நரம்பு எங்க இருக்குன்றத கீழே பார்த்துதான் பூமியில இந்த ஜலம் இருக்கா இல்லையா, கிணறு வெட்டுச்சு இந்த இடத்துல வெட்டுந்தோ ஜலம் வரும்னு சொல்லுவா. அந்த மாதிரி அதுல வல்லுநர்களாலதான் முடியும், சாமானியர்களால அந்த இடத்துல ஜலம் இருக்குதுன்றத கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஆத்ம ஞானம் கைவந்த மகா யோகிகளுக்கு தான் முடியுமோ ஒழியோ சாமானியர்களுக்கு முடியாது. அதனால அது ஊற்று ஜலம் மாதிரி. அரியன் சேலத்துக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தபோது அங்க பெரிய கோவில், அங்க ஒரு சுவாமி இருந்தார். அவர் கிரகத்துல 2 கிணறு இருக்கு, ஒரு கிணத்துல ஜலம் தூக்கி சந்தியாவந்தனம் பண்ணேன், இன்னொரு கிணறு அண்ணண்ட பக்கம் இருக்குது, இது என்னது இந்த கிணறுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு விதத்திலும் வீடு கட்டுச்சு இந்த இடத்துல வெட்டுங்கோ ஜலம் வரும்னு, எல்லாருக்கும் ஜலம் வர இடத்துல சொல்லுவேன், என்னுடைய வீட்டுக்கு வெட்டச்சே பொய்ச்சு போடுத்துன்னு இருவர். அதனால எனக்கு இந்த இடத்துல முதல்ல வெட்டினேன் ஜலம் வரல, அப்புறம் இங்க வெட்டினேன்னார். அதனால அந்த சாஸ்திரம் அவருக்கு முதல்ல பலிக்கவே இல்லை. அதனால 2 கிணறு அவாத்துல இருக்கு, ஒரு இடத்துல வெறும் கிணறு அதுல ஜலமே இல்லை, அதுக்கு பக்கத்துலயே 100 இடத்துல ஜலம் இருக்கு. அதனால அதுல சாஸ்திரத்துல வல்லுநர்களா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த அந்தரியாமின்றத உள்ளுக்குள்ள இருக்கிற எம்பெருமான நமக்குள்ள பாருன்னா அவ்வளவு சுலபமான காரியமா எல்லாராலையும் முடியுமா? அதுவும் கஷ்டம். பின்ன அடுத்தது என்ன, அர்ச்சை கோவிலில் எழுந்துள்ள இருக்கிறான எம்பெருமான் அது யாரு அப்படின்னார். அதுதான் ஒரு கணத்தையும் வெட்டி அது நிறைய ஜலமும் வந்து அதுல நாட்டினத்தையும் போட்டு தாம்பு கயிறு குடத்தையும் கட்டி ஜலத்தை தூக்கி கையில ஒரு குடம் கொடுத்தா அது எப்படியோ அப்படி. அதனால அர்ச்சாவதாரம்ன்றது இந்த கலியுகத்துல நம்மை போன்ற அகிஞ்சனர்களுக்கு, வேறு கத்தியந்தரமற்றவர்களுக்கு, வேறு சக்தியற்றவர்களுக்கு ஒரு இடத்துல பரமாத்மா நிரந்தரமா வாசம் பண்ணிட்டு இருக்கான், அங்கேயே இருக்கான். அதனால நீ எப்ப வேணாலும் வா, உனக்கு நான் சேவை கொடுக்கறேன்னு காத்துட்டு இருக்கான் பாருங்கோ. நாம எப்ப போனாலும் சேவை கொடுக்கறதுக்கு காத்துட்டே இருக்கான். அதனால அப்படியேப்பட்ட எம்பெருமான் அந்த க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு நம்ம சுலபமா நமக்கு சேவை கொடுக்கறான், காட்சி கொடுக்கறான். இல்லைன்னா நம்மால அனுபவிக்க முடியுமா? சர்வ விதத்திலேயும் மந்த பாக்யா மந்த மதையா, இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய நமக்கு மந்த பாக்யம் மந்த மதின்றார். அப்படியேப்பட்ட நம்மை ஆட்கொள்வதற்காகவே அர்ச்சாவதாரம் பண்ணி பகவான் அங்காங்கு திவ்ய தேசங்களிலே எழுந்துள்ளிருக்கான். அதுல கலவு வெங்கடநாயகா என்று இந்த கலியுகத்தில் ஆராதிக்கப்பட வேண்டிய அந்த கலியுக தேவதையாய் விளங்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான் என்று பேசப்படுகிறான். அதனால் அப்படியேப்பட்ட எம்பெருமான் அந்த இடத்தை வைத்த மாநிதி, அது நகராமல் அந்த இடத்தை விட்டு போகாமல் எப்பொழுதும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான். மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவி நனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அரியேன் உள்ளத்தின் உயிரேன்ற. அதனால் அந்த எம்பெருமான் திவ்யமான அந்த மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவி நனையான். அந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துட்டான் பரமாத்மா. தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, எங்கேயோ போய் கோடியில் தட்சிண தேசத்துல படுத்துட்டியே, எங்கள் கதி என்னன்னு தேவதைகள்லாம் கேட்டா. அதனால படுத்துருக்கிற அந்த எம்பெருமானே திருமலையில போய் நின்றான். நின்று என்ன பண்ணான், தேவதைகளையெல்லாம் இறக்கினான், நம்மையெல்லாம் ஏற்றுகிறான். ஏன்னா நம்மையெல்லாம் ஏற்றி அவர்களை கீழே இறக்கி ரெண்டு பேரையும் ஒரே கோஷ்டியில் நிற்க வச்சு அனுகிரகம் பண்றான். அதனால அவள்லாம் இறங்கி வரணும் அவனை சேவிக்கணும்னா. தாங்கள்லாம் தேவதைகள்னு இருமாந்து இருந்தால் அவனை சேவிக்க முடியாது, நாமெல்லாம் ஏறி போனோம் அவன் இருக்கிற இடத்துக்கு. அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்து அனுபவிக்கிறான் பரமாத்மா. அதுதான் தயாசதகத்துல நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபிஷபரி குஜேல குப்ஜாச விரதயுவதையோர் மால்யகிருதி அமீஷாம் நிம்னத்வம் பிருஹகிரிபதேருன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபி பிரசவ மனுகம் பேசமயசின்ற. உன்னுடைய தயை நினைக்கச்சே என் உடம்பு நடுங்கிறதுன்ற சுவாமி தேசிகன். நீ தயனு தெளிச்சுக்கொண்டே நான் உள்ளு உனக்கு துந்தையான்னு தெளிங்கிற உடம்பு அப்படியே நடுங்கிறதுன்னு. என்ன, நீ இருக்கிற இடமும் உத்தமமான ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம். இப்ப சொல்றவாள்லாம் சாமானியம், இவாளுக்கு உனக்கும் சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது? ஒரு காட்டிலே இருக்கும்படியான சாமானிய வேட்டுவ குலத்திலே தோன்றியவன். நிஷாதராஜ சௌஹ்ருத சுகுஜித சௌஹீல்ய சாகரா, ஒரு அந்த வேட்டுவ குலத்திலே ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்துன்றார் திருமங்கை ஆழ்வார். சாமானியனவன் அப்படியேப்பட்ட குகனுடன் ஐவரானோம்னு இந்த குகனை சேர்த்து அணைத்து கொண்டு நாங்கள் ஐந்து பேர் பிராதாக்கள்னு ராமபிரான் கட்டி அணைத்தார். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி அந்த வானரர்களுக்கெல்லாம் அரசனான சுக்ரீவனோடு சக்கியம் கொண்டாயி. காபி சபரி, காபின்னா சாப்பிட்ற காபி இல்லைங்க, அதனால காபி சபரி யாரோ வச்சு சபரின்ற. அவள் காட்டில் வாசம் பண்ணக்கூடிய சபர ஜாதியவள். அப்படியேப்பட்டவளை அனுகிரகம் பண்ணான் பரமாத்மா. அதுக்கு அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை குச்சேல குப்ஜாச விரதயுவதையோ மால்யகிருத்தினர். அதான் குச்சேலருக்கு என்ன, தானா முஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம் என்று ஒரு பிடி அவளுக்காக சமஸ்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தான் அந்த குச்சேலருக்கு. அவருடைய சஸ்வத் தரித்திரத்தியன்ன, பரம தரித்திரரான அவரை பரம குபேரனா மாற்றி அனுகிரகம் பண்ணான் பரமாத்மா. குஜேல குப்ஜாச, அதான் உடம்பு மூன்று கோணலா இருந்தவள நிவர்த்தி அனுகிரகம் பண்ணான். நித்தியம் கம்சனுக்கு சந்தனம் அரைத்து கொண்டு போய் கொடுக்கிறவள், அவளுக்கு நல்ல ரூபத்தை கொடுத்தான் பரமாத்மா. விரதையுவதற்கு அந்த திவ்யமான கோபஸ்திரீகள் அத்தனை பேருக்கும் உயர்ந்த போகத்தை கொடுத்தான் பரமாத்மா. அந்த மாலாக்காரர் என்பவருக்கு உயர்ந்த அனுகிரகம் பண்ணி அவருக்கும் சிறந்ததான க்ஷேமத்தை கொடுத்தான். கிருஷ்ணாவதாரத்தில் அவள்லாம் சாமானியர்கள், அப்படியேப்பட்டவ. இப்ப திருவேங்கட மலை மேல் நின்று கொண்டு இதே காரியத்தை தான் பண்றான். இன்னும் மட்டமான சாமானியர்களான நம்மையெல்லாம் தேவதைகளுக்கு துல்லியமா ஏற்றி அங்கு நிக்க வைத்து அழகு பார்க்கான் பரமாத்மா. அதனால் நம்மையெல்லாம் ஏற்றி அந்த உத்தம ஸ்தானத்துல நிக்க வைத்து அந்த சாமானியனான நம்மையும் உயர்ந்தவர்களுடன் சேர்த்து அனுபவித்து அனுகிரகம் பண்றான் பரமாத்மா. அதனால அந்த பகவான் அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற எம்பெருமான் நம்மோட கூடி கழிக்கிறான்னா இதுக்கு காரணம் என்ன? அவனிடத்துல இருக்கிற தயா குணம் இவ்வளவு காரியத்தையும் பண்றது. இந்த தயையே இல்லைன்னா இந்த காரியம் நடக்குமான்ற சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானிடத்தில் இருக்கும்படியான தயை குறித்தே 100 ஸ்லோகங்கள் பண்ணார். அந்த தயாசதக மாலையை இன்றைக்கும் தரித்துக் கொண்டிருக்கிறான் பரமாத்மா. ஒரு ஒரு இதுலயும் ஒரு ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது, நீங்கள் சேவிக்கலாம் அங்கே திருவேங்கட மலை மேல். அப்படி எம்பெருமான் தயைக்கு தயினால நம்ம எல்லாம் ஆட்கொள்றான். அந்த தோஷா பவேயுரேதே எதினாம தயே துவயாவினா பூதாக. எம்பெருமானிடத்துல தயா என்கிற குணமே இல்லை என்றால் மீது எத்தனையோ குணங்கள், சுவாபாவிக அனவதிகாவிகே ஞான பல ஐஸ்வர்ய வீரஹக்தி தேக சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்தவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜதா ஜசங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவா என்று ஏகப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் வரிசையா சொல்லப்படுகின்றன. இத்தனை கல்யாண குணங்களும் பகவானுக்கு இவைகளெல்லாம் பெருமை அடையணும்னா அந்த தயா என்கிற குணம் இருந்தால்தான் இவை எல்லாமே பெருமை அடையும். இந்த தயை என்கிற குணமே பகவானிடத்தில் இல்லைன்னா மீதி எத்தனை குணங்கள் இருந்தால் அது மொத்தம் பகவானுக்கு தோஷங்களாகுமே ஒழிய குணங்களாக. அதனால பகவானிடத்துல விசேஷமான கல்யாண குணம் தயை என்கிற குணம். அது திருவேங்கடமுடையானிடத்துல விசேஷமாய் அமைந்திருக்கிறது என்ற பிரபூத விபுதத்விழத் வரணகின்ன விஸ்வம்பர வராபனயனச்சல சமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதி தயே நிகமசௌத தீபஸ்ரீயா விபஸ்தித விகீதையா ஜெகதி கீதையாந்தம் தமஹா. இந்த திருவேங்கடமுடையானுடைய தயை என்ன பண்ணிட்டுனா அவனை கிருஷ்ணாவதாரம் பண்ண வைத்து இந்த வேதமாகிற திவ்ய திருமாளிகையில கீதையாகிற திருவிளக்கை ஏற்ற வைத்தது. இந்த கீதா என்கிற திருவிளக்கு ஜுவாலை இல்லைன்னா அந்த வேதார்த்தத்தை நம்மால உணர முடியுமா? சுலபமா. அதனால கிருஷ்ணாவதாரத்தை உண்டு பண்ணி அந்த கிருஷ்ணாவதாரத்தின் மூலமா கீதைய உலகத்துக்கு கொடுத்த உயர்ந்த காரியம் திருவேங்கடமுடையானுடைய தயையினுடைய காரியம். அதனால தயையே இல்லைன்னா பகவான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண முடியுமான்னு இந்த தயாசதகம் என்கிற ஸ்தோத்திரத்துல ஒரு ஒரு ஸ்லோகத்திலேயே ரமணீயமான ஸ்லோகத்துல அவனுடைய அவதாரங்கள்லாம் சொல்றார்.